அதுல உங்களுக்கு உறவு முறையும் போச்சு, சொல்ல வந்த விஷயமும் போச்சு, மரியாதையும் போயிடுச்சு, ஒருத்தன் உன்னை குத்தி கிழிச்சிட்ட பிறகு திருப்பியும் அந்த வீட்டில் அந்த நார்மல் சிச்சுவேஷன் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு மினிமம் 2 டேஸ். நோ, நான் ஃபஸ்ட்டு பேசுறதா, அவங்க ஃபஸ்ட்டு பேசுறதா, அந்த ஈகோ ஈகோ ரைட். சில வீடுகளில் 2-3 மாதம் கூட பேசாமையே இருந்துறாங்க. என்கிட்ட ஒரு பையன் வந்திருந்தான், 12வது படிக்கிறான், அவங்க அம்மா கிட்ட பேசி 4 வருஷம் ஆகுதான். ஏன்னா எங்கள் அம்மா பேசுறத நிறுத்திட்டாங்க. அந்த டீனேஜில் இருக்கிற பசங்களை மாத்திரம் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அது வந்து வேகம் அதிகமாக இருக்கிற டைமு. நீங்கள் ஈகோவாக சொல்லிட்டீங்க நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு, நோ நீ இப்படிலாம் பண்ணா நான் பேச மாட்டேன். அந்த பையன் ஹி காட் ஸோ அஃபெண்டட், நீ தான் பேச முடியாமல் இருக்க முடியுமா, நானும் பேசாமல் இருக்கிறேன். இப்போ அவங்க அம்மா தலைகீழே நின்று தண்ணி குடிச்சு நிற்கிறாங்க, அவன் நான் பேச மாட்டேன்னு உட்காந்துருக்கிறான். எங்கள் ஹாலில் பிடிச்சி போட்டு கண்ணை மூடி வச்சு அவங்க அம்மா கஷ்டத்தெல்லாம் அவனை ஃபீல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தான் அவன் ஃபஸ்ட்டு போய் பேசுகிறான். யூனோ, ஆஃப்டர் 4 இயர்ஸ் யோசிச்சு பாருங்க, அவன் யூனோ யுவர் டாட்டர் ஹேஸ் அட்டெண்டட் த பேரண்ட் செஷன். நோ, ஸோ தி திங் இஸ் த அதர் மெத்தட் ஸ்பாயில் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஸ்பொராடிக் ரிசல்ட்ஸ். ரிசல்ட் வரலாம், எப்போ வரும் எப்படி வரும்ன்றது உங்களுக்கே தெரியாது. இந்த இதில் ரிசல்ட் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படியே ஒரு வேளை ரிசல்ட் வரலனா கூட அட்லீஸ்ட் அந்த உறவு முறையாவது மிஞ்சோ நிலைக்கும், உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நீங்கள் பண்ணிட்டீங்க. இது உங்களுக்கு புரியுதா? புரியும். ஆனால் பண்ணுறதுன்றது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதர்கள் பழக்கத்திற்கு அடிமைகள், மனிதர்கள் பழக்கத்திற்கு அடிமைகள். அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், இது நான் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த லாஜிக் ஒர்க் ஆகுமா இல்லை பல வருஷம் நீங்கள் பண்ணது ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்டால், பல வருஷம் பண்ணது தான் பழைய குருடி கதவை தரடின்னு வந்து நிற்கும்.